தலைப்பு சுவாசி. சுவாசிக்க யோசிப்பாயோ, வாசிக்க யோசிக்கிறாயே. வாசிப்பும் சுவாசிப்பும் வாழ்நாள் முழுமைக்கும். உன் சுவாசத்தை வாசித்து வாழ்கிறேன். உன் வாசத்தை சுவாசித்து வாழ்கிறேன். உன்னை வாசித்து என்னை அறிகிறேன். வாசிக்க தடை சுவாசிக்க தடையாயின்.